శ్రీమాంకటనాథార్య కవితాచార్యవర్యో మే సన్నిధత్తాం పిదాహరి అస్మి గురుపరంపరాయే నమః. ఇదిపర్యంతం అంచు శ్లోకங்கள் நாட முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் கடைசி போன அத்தியாயத்தினுடைய கடைசி பாதம் இந்த பாதம் கடைசி அதிகரணம் இந்த அதிகரணம் அத மாதிரி பூர்வீமாம்சையே சொல்லியாச்சு இந்த மீமாம்சையும் சொல்லணும். அதே மாதிரி 10 அதிகரணங்கள் இருக்கு அவைகளுக்குள்ள எப்படி பேதம் வேடிக்கா பேதம் எப்படி இது எல்லாத்தையும் சங்கதிகள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சுட்டேன் அஞ்சு சோகத்தினால. இப்போ என்ன கேட்கிறேன்னாக்கா இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை பார்க்கிற ரெண்டு சூத்திரத்தினால இந்த அதிகரணமானது சொல்லப்பட்டிருக்கீங்க. அதாவது ரொம்ப ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் பூர்வபக்ஷி நிறைய யுக்திகளை காமிக்கிறான். சாங்கியன் கபிலர் அவர் தான் இந்த சாங்கிய ஸ்மிருதி இருக்கேன் அதை வந்து பண்ணினவரே அவர் தான். சாங்கிய ஸ்மிருதிய சாங்கிய தத்துவத்தை பிரவர்த்தித்தவர் அவர் தான். இவர் வேதத்தினால கொண்டாடப்பட்டவர். ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் கபிலர் வரர் ஸ்ரீமத் ராமாயணம் சேவித்தவாளித்திலையும் இந்த சகரர் வந்து யாகம் பண்ற அந்த யாகம் பண்ற சமயத்துல குதிரை அந்த குதிரையை வந்து இந்திரன் என்ன பண்றான் ஒழிச்சு வச்சு சொல்றான். உடனே இவெல்லாம் என்ன பண்றா சகர புத்திரெல்லாம் அந்த குதிரையை தேடிட்டு போறா 60,000 புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவா. அத்தனை பேரும் போறா போனாக்கா எங்கெங்கயோ தேடி பாக்குறா கிடைக்கல. கடைசியில பாதாளலோகத்துக்கு போறா. சோழனுக்குள்ள போனாக்கா அங்க வந்து இவர் இருக்கிற கபிலர் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்க குதிரை இருக்கு வேற பாட்டுக்கு குதிரையை தேடி வந்திருக்கலாம். ஆனா இவ என்ன பண்ணான்னாக்கா இந்த கண்ணர் தான் குதிரையை தூக்கி வந்துட்டு நினைச்சிட்டு மகா தபஸ்வி அவரை போய் உழுக்கு உழுக்க உழுகும் படுத்துறா. அவர் கண்ணை திறந்து பார்த்தாக்கா எல்லாரும் பசமா போயிடுறா. இதற்கு அங்க வந்து கபிலரை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இன்னமா வாசுதேவனுடைய எந்திரமானவன் வாசுதேவன் இருக்கானே அவனுடைய அம்சமானவன் இவன் இவர் மகா புத்திசாலி இவர் நல்ல ஞானி நல்ல யோக நிஷ்டம் நல்ல யோகி இவர் அப்படின்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சொல்றதுனால ராமாயணத்திலையும் வசதியா சொல்றக்கு வேதத்திலையும் வசதியா சொல்லப்பட்டவர் எஸ்யம் பகுதா வசுதா கிருஷ்ணாம் வாசுதேவஸ்ய தீமதா காபிலம் ரூபமாஸ்தாய தாரயத்யனி சந்தனாம் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம். அதாவது இந்த எம்பெருமான் வாசுதேவன் இருக்கானே அவன் வந்து சர்வஜன் அவனுடைய வந்து இந்த வசுதா இருக்க இந்த பூமி முழுக்க காபிலம் ரூபத்தை எடுத்துட்டு தரித்தின் இருக்குது. காபிலம்ங்கிற ரூபம் கபிலருடைய ரூபமாக எடுத்துட்டு இந்த பிருதியானது பூமியானது தரிக்கப்படுகிறது. அப்ப எம்பெருமானுடைய அம்சமா இருக்கு. எம்பெருமானுடைய ரூபமே கபிலர் அவ்வளவு தூரம் வசந்தவரா ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றதுக்கு அத மாதிரி ஸ்ருதியில சொல்றது ரிஷிம் பிரசூதம் கபிலம் எத்தம் அக்ரே ஞானை நீது பர்த்தி ஜாயமானஞ்ச பசியேத் அப்படின்னு இருக்கு. நம்ம ஜாயமானம் புருஷம் எம் பசியேத் மதுசூதனாகன்றமே அந்த மாதிரி அப்படி பட்டவர் இந்த மகானிவர். இவர் வந்து ஞானங்கள் எல்லாம் நிறைய ஞானங்கள்னால வரணம் இருக்கு அதாவது சர்வஜ்ஞர்கள் அந்த மாதிரி ஞானத்தை உடையவர் இந்த கபிலர்ன்ற மகர்ஷி. அதனால அவரால் சொல்லப்பட்டிருக்கு இது. இப்படி இது வந்து ரெண்டு விதமா வந்திருக்கு. வேதம் சொல்ற கபிலருடைய மகத்துவம் அது மாதிரி ஸ்மிருதியான ஸ்ரீமத் ராமாயணம் அந்த மாதிரி பாகவதம் பாகவதத்திலையும் வாசுதேவாம்ச பூதமா இவர் வந்து இதுவானவர். அது மாத்திரம் இல்லாம அஷ்டாங்க யோகத்தை அப்படி அனுஷ்டித்தவர் இந்த கபில மகர்ஷி அப்படின்னுட்டு ரொம்ப வசந்தமா வசந்த விதமான சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் எப்படி சொல்றக்கேரோ அதன்படிதான் நாம வந்து இதுக்கு அர்த்தம் பண்ணணும். வேத உபபிரம்மணன், வேத உபபிரம்மணன் அவர் சொன்னதான் பார்க்கணும். காரணம் இந்த இது வந்து சொல்லி சிறப்பு உபநிஷத்து ரொம்ப கூடமானது, எல்லாருக்கும் அதனுடைய அர்த்தம் தெரியாது, அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாததுனால ஒரு உபபிரம்மணத்தை கொண்டுதான் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். இதிகாச புராணாத்தியம் வேதம் சமப பிரம்மையே அப்படின்னு வாக்கியம். ஏன்னாக்க நாம வந்து தவறாக புரிஞ்சுண்டு டிபேத் அல்பஸ்ருதா வேத மாமயம் பிரகரிஷதி, அதாவது அரையும் குறையுமா படிச்சுட்டு அரையும் குறையுமா படிச்சுட்டு வேதத்துக்கு அர்த்தவத்தம் சொல்ல ஆரம்பிச்சாங்கனாக்க அப்ப வேதம் வந்து பயப்படுறதான், அதுவே என்ன இது நடப்புறானே அப்படின்னு. அதனால என்ன பண்ணணும்னா இதிகாச புராணங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதனால உபபிரம்மணம் பண்ணிக்கணும் வேதத்தை. அப்படி பண்ணிட்டாதான் அர்த்தம் புரியும். இதிகாச புராணன்றது உபலட்சணம், ஸ்மிருதிகளை கொண்டு பண்ணணும்னு அர்த்தம். அதான் இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் கொண்டுதான் இவைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல்லாம் மகர்ஷிகளால் பண்ணப்பட்டது. இப்படி மகர்ஷிகள் பண்ண ஸ்மிருதிகள் தான் அவள்லாம் சாட்சாத் வேதத்தை பார்த்துட்டாரோ இல்லையோ, அதனால அவள் இது மாதிரி அர்த்தம் சொல்றா. அதுவும் நமக்கு எது எது தேவையோ அதெல்லாம் சங்கலனம் பண்ணி அற்புதமாக சொல்றா. அப்படிப்பட்ட வேதத்தை அவ சொல்ற பிரகாரமே கிரகிக்கணும். இது பரியந்தம் அது அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இதிகாச புராணாத்தியம் வேதம் சமபொன்மையே அப்படின்னு. ஆனால் அந்த இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் சொல்ற முடியோ அது எந்த ஸ்மிருதி அப்படின்னு கேள்வி வரத்தேதான் சாங்கியன் உள்ளவரான். அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி மன்வாதி ஸ்மிருதிகள் எல்லாம் இருக்கு, தியாகம் ஸ்மிருதி, மன்வாதி ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, ஆதி ஸ்மிருதி, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அங்க நிறைய தர்மசாஸ்திர விஷயங்கள் எல்லாம் இருக்கு. தர்மசாஸ்திர விஷயங்கள் ஒருத்தன் காலத்தால் இருந்தான்னாக்க திருப்பி ராத்திரி தூங்குற பரியந்தம் அவன் எதை எதை அனுஷ்டிக்கணும், எப்படி எப்படி பண்ணணும், அதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தர்மசாஸ்திர விஷயம் சொல்றதுனால கூட அவைகளுக்கு எல்லாம் அர்த்தம் வந்துடும். அதனால அதுல தத்துவம் இருந்தா கூட தர்மசாஸ்திரத்துக்கு பிராதானியம். அதனாலதான் நம்ம மனு தர்மசாஸ்திரம் அத மாதிரி சொல்றோம், பிரயோகமும் இருக்கு. மன்வாதி ரிஷிகள் எல்லாம் நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ற மொழியோ. அதனால அந்த விஷயத்துல கூட இவைகள்லாம் அர்த்தம் ஆயிடுறது, அதனால அதுக்கு சாவகாசம் ஆயிடுறது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மன்வாதி ஸ்மிருதிகளுக்கு விஷயங்கள் நிறைய இருக்கு. தர்மசாஸ்திரத்தை சொல்லும், ஆச்சாரத்தை சொல்லும், குடும்ப விவகாரங்களை சொல்லும். தாக்கி வலிக்க சொல்ற எப்படி எப்படின்னா இதை பிரிக்கலாம், சொத்தை பிரிக்கணுமா, சொத்தை பிரிக்கிறதுன்றது எப்படி எப்படின்னா பிரிக்கிறது, அதெல்லாம் விவரிக்கிறார். ஸ்திரீகளுக்கு பணத்தில் அதிகாரம் உண்டா இல்லையா அதுக்கும் அழகா சொல்றார். இப்படி எத்தனையோ தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் சொல்றக்கு அதுல. அது மாதிரி அதன் பணம் வந்து வட்டி கொடுறா பாருங்க, அதெல்லாம் கூட சொல்றக்கு. இப்படி தர்மசாஸ்திரங்கள்லாம் இந்த மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் இருக்கேன், இவைகள்லாம் தர்மசாஸ்திரம் சொல்லப்படுறது. அதுல எவ்வளவோ லோக சம்பந்தமாக, அது மாதிரி கிரக சம்பந்தமாக, அது மாதிரி ஆச்சார சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த ஸ்மிருதிகளுக்கு அதுவே போன விஷயம். ஆனால் இந்த சாங்கிய ஸ்மிருதி இருக்கே தத்துவத்தை ஒண்டிதான் சொல்றது. தத்துவம்னா என்னது அப்படின்னா சிருஷ்டி ரகசியம். சிருஷ்டி ரகசியம்ன்றது பிரகிருதி, பிரகிருதியில இருந்து மாற்றுண்டாக்கி இந்த மாதிரி கிரமம் சொல்ற மொழியோ அதை சொல்லிட்டு போகிறது. அது அந்த அப்ரமாத்மகமான பிரதானத்தை தான் இந்த சாங்கிய ஸ்மிருதியானது சொல்றது. முழுக்க முழுக்க தத்துவத்தை இது சொல்றதுனால அந்த தத்துவத்தை கொண்டே பார்க்க வேண்டியது ஸ்மிருதிகள் எல்லாம். ஸ்மிருதிகளுக்கு இந்த மாதிரி தர்மசாஸ்திரத்தை தான் சொல்லல, ஆச்சாரத்தெல்லாம் சொல்ல அவனுடைய அபிப்பிராயம் ஆச்சாரத்தெல்லாம் சொல்லல, அது சிருஷ்டி பிரகரணம்லாம் சொல்லிடுது. ஸ்மிருதிகள்ல சிருஷ்டி பிரகரணம்னா ஸ்மிருதியில வருது. நிறைய பாக்குறோமோ இல்லையோ, கிட்ட வாயுமான் பூதான் ஜாயம் தேன ஜீரம் தீ அப்படின்னு சொல்றோம், ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்றோம். இந்த மாதிரி எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே தத்துவத்தை சொல்றது, சாங்கிய ஸ்மிருதியின் தத்துவத்தை சொல்றது. அதனால இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போயிடும் அன்னைச்சிடும். அதனால சாங்கிய ஸ்மிருதி சொன்ன தத்துவத்தை கொண்டுதான் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்குன்ற நமக்கு நம்ம மூளைக்கு இந்த ஸ்மிருதிகளுடைய அர்த்தத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மாரணி மகரிஷி இந்த சுழிகள் இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் இருக்கு, வைதிக சப்தங்கள், அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சார். பிரயோகம் சொல்ல ஆரம்பிச்சார், அர்த்தம் இல்ல பிரயோகம் சொல்ல ஆரம்பிச்சார். எப்படி எப்படி சொல்லணும்னு, இப்படி சொன்னா இன்னொரு இடத்துல அடிக்கிறது, அப்படி சொன்னா இங்க அடிக்கிறது, எதையுமே நிர்ணயம் பண்ண முடியலையா அவரால். அதனால அவர் சொல்லிட்டேறான், வேத புருஷன் அவனுடைய கதியில தான் நாம போய் ஆகணும், நமக்கு நம்முடைய கதிக்கு அனுகுணமாக வேத புருஷன் வரமாட்டான். வேதத்துல எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தான் நாம ஒத்துன்னு போனோம். வேதத்துக்கு போய் நம்ம இஷ்டப்படி லோகத்துல நம்ம பாக்குற மாதிரி வேதத்தை பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய மூலம் அதுல போகவே போகாது அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் பதஞ்சலி. ஏன்னா வேத புருஷனே சரணம் இந்த விஷயத்துல நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா வேதத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு. அதனால நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியாத தத்துவங்கள்னா சூக்ஷமா சொல்றது. அதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா சாங்கிய தத்துவம், சாங்கியத்துவம், சாங்கியர்கள்லாம் எந்த தத்துவத்தை ஒத்துன்றிருக்காரோ அதெல்லாம் பிரவர்த்தித்தவர் கபில மகரிஷி. ஸ்ருதி பிரசித்தராகவும் ஸ்மிருதி பிரசித்தராகவும் இருக்கக்கூடிய அவர் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கார் தத்துவங்களை. அந்த தத்துவங்களை நாம ஸ்ருதிகளோட சமன்மயப்படுத்திட்டு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எல்லாரும் சரியா போயிடும். அதுதான் கிரமம்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார் குருபுரி. சாங்கியம் ஆக்ஷேபிக்கிறோம், அதுக்கு சமாதானம் அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து நீ ஒரே ஸ்மிருதி சாங்கிய ஸ்மிருதி காவிட ஸ்மிருதி, அந்த ஒரு ஸ்மிருதிக்கு நிரவகாசத்தம் வந்துருமே. நிரவகாசத்தன நிர்விஷயத்தம் தத்துவத்தை உண்டு சொல்லக்கூடிய இந்த இது இருக்கிற மனஸ்மிருதி சாங்கிய ஸ்மிருதி அது விஷயம் இல்லாம போயிடுமே, வியர்த்தமா போயிடுமே. அதனால மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் தர்மசாஸ்திரத்தை சொல்றதா இருக்கட்டும், அதே சாங்கிய ஸ்மிருதியானது தத்துவத்தை சொல்றதுனால அது உபபிரமணம். அதே நீ சொன்ன அதுவே தவறு. எங்க ஸ்மிருதிகள்லாம் இருக்கே மன்வாதி ஸ்மிருதிகளா இருக்கும், அனைத்து ரிஷிகளுமே வேறு சாட்சாத்திருக்கிறார். நீ சொன்ன மாதிரி இதே மன்வாதிகளுக்கு வேத பிரசித்தி இருக்கு, ஸ்மிருதி பிரசித்தி, ஸ்மிருதி பிரசித்தி, ஸ்மிருதி பிரசித்தி இருக்கு. அவாளும் மகா யோகிகள், அவாளும் மகா ஞானிகளா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவாளும் தத்துவத்தை கொண்டுதான் இந்த தத்துவம் இந்த இதெல்லாம் சொன்ன ஆச்சாரங்கள்லாம். இப்போ ஆச்சாரம்னா என்ன அர்த்தம், கர்மசாஸ்திரம், ஆச்சாரம், கர்மாக்கள் அப்படின்றோம். அவைகள்லாம் என்னது அப்படின்னாக்கா ஆராதனங்கள். கர்மாக்கள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பகவானுக்கு ஆராதனமா இருக்கு, அதுதான் ஆச்சாரம். எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்றது சந்தியாகினா அசுசிஹி, அதனால் அசுசிஹிங்கிறது சர்வகர்மசு, நிச்சயம் சர்வகர்மசு. எப்பொழுதும் அனைத்து கர்மாக்கள்லையும் இவன் அனர்ஹனா போயிடலாம். சந்தியாகினா சந்தியாவந்தனம் பண்ணாதவன் இருக்கானே அவன் வந்து எல்லாத்தையும் அசுச்சி, சுத்தியே கிடையாது, சம்ஸ்காரமே வராது அவனுக்கு. நம்ம ஒரு நித்தியப்படி தீர்த்தாமாடுறோம் சொல்லிருக்கோம், நித்தியப்படி எல்லாம் சுத்தி தான் தீர்த்தாமாடுறது. இப்படி தீர்த்தாமாட்டு வர்றதுன்றது எவ்வளவு சுத்தமானது, உடம்புக்கு சுத்தி, மனசுக்கு புத்துணர்ச்சி, இந்திரியங்கள்லாம் என்ன வேலை செய்யறது, ஞானமும் என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்நானம் பண்ணுங்கோ, இப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறத சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்றோம். இவங்க எல்லாம் பண்ணினோம்னாக்க சுத்தம் உண்டாகுது. உனக்கு திருமண செய்திக்கு போறோம், திருமண செய்திக்கு போது எப்படி போகணும், சர்வாலங்காரண பூஜிதனா போகணும், அண்ணா தீர்த்தாமாடிட்டு போகணும், திருமண டெண்டு போகணும், நல்ல வஸ்திரங்களை தரிசிக்கணும். திருமண உத்தவம்னா நமக்கு உத்தவம், ஊர்ல கல்யாணம், மாறுல சொந்தம்ன்றாலும் இல்லையோ, பெருமாளுக்கு தான் கல்யாணம், எல்லாம் பெருமாள் சம்பந்தமானது. பகவத்கீதை சொல்லச்சு அதான் சொல்லிட்டு இருப்போம், நிச்சயப்படி எதை பண்ணாலும் சரி அவனுக்கோசரம். இப்ப அந்த கோயிலுக்கு போறோம்னாக்கா அந்த மாதிரி சம்ஸ்காரம் இருந்தாதான் நமக்கு கிட்ட போறது ஆனந்தம், நமக்கே ஒரு அருவருப்பு வந்துடுறது இல்லையா. குளிக்காம கோயில் பெருமாள் சேர்க்கும் சராரி வாங்கிட்டோம்னாக்கா அது ஆஞ்சியத்துல தீர்த்தா மாடாம குளிக்காம அவனைக்காம போய் இருந்தாக்கா அவ தெரிஞ்சதுன்னாக்கா சிறார் சாய்க்க மாட்டார். குளிக்கலன்னாக்க குளிக்காம பிரமாணம் சேவிக்கிறேன்னு சொன்னாக்க அப்ப சிறார் சாய்க்க மாட்டாங்க. ஏதோ வழக்கம் வச்சிருக்கேன் பாசம் தானே, சாட்சாத் நம்மாழ்வார் திருமாவளைய வரும் திரபடி, அதை வந்து அப்படியே மேல வைக்கிறதுன்றது எவ்வளவு தவறு. ஏன்னா நம்ம அசுத்தமா இருக்கிறது சேர்த்துக்கூடாது, ஆனா சுத்தமா இருக்கிறதான் சேர்த்துக்கூடாது. ஆக இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் உண்டாகணும். இது இந்த மாதிரி கர்மாக்கள் ஆச்சாரங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு எந்திரமான அடையணும், தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். பரமத்த பரதத்துவம் அவன்தான், அவனுக்கு ஆராதனமா இருக்கக்கூடியவர்கள் இந்த கர்மாக்கள், அவன் ஆராத்தியன், இவைகள்லாம் ஆராதனங்கள் கர்மாக்கள். அதனால ஆராத்திய ஆராதக பாவம், நாமோ ஆராதகாய், கர்மாக்கள் ஆராதனங்கள், பகவானோ ஆராத்தியன், இது மூணும் ஒன்னா சேர்றது. அப்படி மூணும் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அதனால மனுஸ்மிருதியோ அக்னி ஸ்மிருதியோ பராசர ஸ்மிருதியோ எந்த ஸ்மிருதியா அவனாலும் இருக்கட்டும், எல்லாமே இந்த தத்துவத்துல தான் போறது. நீங்க எந்த புராணம் ஆனாலும் எடுத்துக்கோங்க, எத்தனையோ கதைகள், எத்தனையோ கர்மாக்கள், எவ்வளவோ இதெல்லாம் சொல்ற உபாக்கியானங்கள் எல்லாம் எல்லாமே பகவத் சம்பந்தமாகவே போகும். எல்லா புராணங்கள்லையும் இத்தியாசங்கள் நீங்க எப்படியாவது பார்த்தாலும் சரி, பரம்பரையாகவோ நேராகவோ எம்பெருமான் சம்பந்தமா தான் அது வரும். அதனால சில ஸ்மிருதிகள் தத்துவங்களை தான் சொல்றது, அவைகளும் தத்துவங்கள் தான் பிரதானம். தத்துவ பிரதானமான ஸ்மிருதிகள் மன்வாசி ஸ்மிருதிகள், அதுல அந்த பரமதத்துவமா இருக்கக்கூடிய பரதத்துவமான எம்பெருமான் அவனுக்கு ஆராதனம் பண்றது எப்படி அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் அங்க ஆசிதம் தமோபூதம் அப்படின்னு ஆரம்பிச்சு மருத்துவ பாஷ்யகாரர் அமைக்கிறார். அதாவது முதல்ல எப்படி இருந்தது இந்த லோகம் அப்படின்னா, அதே இருண்ட அந்தகாரமா இருந்தது, சமபூதமா இருந்தது, பிரகிருதியினுடைய கடைசி அவஸ்தா சூக்ஷமா இருந்தது, ஒண்ணுமே இல்லை. எம்பெருமான் ஒன்றிதான் இருந்திருக்கான், நித்தசுவரிகள் இருக்கா, முக்தால் இருக்கா, எல்லாரும் சூக்ஷமா இருக்கா, அச்சேதனப்பிராயமா இருக்காவா, எல்லாரும் அப்படி இருக்கிறதுனால லோகம் அது மாதிரி இருந்தது. அதன் பிறகுதான் அவங்கிட்ட இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சு சோதித்யாய சரி அப்படின்னுட்டு மனஸ்பதி சொல்றது. அவன் என்ன பண்ணா, சோ அபிஸ்தக அந்த பரமாத்மா அபித்யாய சங்கல்பிச்சானாம், சங்கல்பிச்சுட்டு தன்னுடைய பிரகிருதியானது, தன்னுடைய பிரகிருதிய, தன்னுடைய பிரகிருதி என்ன அர்த்தம், பிரம்மாத்மகமான பிரகிருதின்னு அர்த்தம், அப்பிரமாத்மகமான பிரகிருதி இல்லை, அது தனக்கு சரீரமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியிலிருந்து இந்த லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் சிருஷ்டி பண்ணி நிறுத்தணும் ஆள் அப்படின்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன, தத்துவம் இல்லாம சிருஷ்டி இல்லாம என்ன இது, இங்க சிருஷ்டி ரகசியம் இல்லையா? அதனால எல்லா ஸ்மிருதிகளுமே அது சாங்கிய ஸ்மிருதியாக இருந்தாலும் அப்படிதான், யோக ஸ்மிருதியாக இருந்தாலும் அப்படிதான், அது மாதிரி நம்ம மன்வாதி ஸ்மிருதிகளாக இருந்தாலும் அப்படிதான், எல்லா ஸ்மிருதிகளுமே என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இந்த சிருஷ்டி விஷயத்தை தான் சொல்லிட்டு போறது. சிருஷ்டி விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு கடைசியில பிரளயத்தை முடிச்சு அதுக்கப்புறம் மோட்சதையெல்லாம் பத்தி சொல்லிட்டு போகுது. அதனால எல்லா ஸ்மிருதிகளும் அத மாதிரி கதியில போகச்ச, நீ சொல்ற சாங்கிய ஸ்மிருதி ஒன்றிதான் தத்துவத்தை சொல்றதுன்னு சொல்றதே தவறு. ஒரு தூஷணம், இன்னொன்னு இந்த சாங்கிய ஸ்மிருதியில வந்து இருக்கிறதே சாங்கிய ஸ்மிருதியில தத்துவம் அதை கொண்டுதான் பண்ணணும் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ அது சொல்லலைன்னாக்கா அந்த ஸ்மிருதி அனர்த்தமா போயிடும், விபலமா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா விஷயமே இல்லாம போயிடுமே. அதுவே தவறு. ஏன் அப்படின்னாக்கா, மீதி ஸ்மிருதிகள் எவ்வளவு இருக்கு, மீதி எத்தனை ஸ்மிருதிகள் இருக்கு, இத்தனை ஸ்மிருதிகள், இத்தனை ஸ்மிருதிகள் துஷ்டமா போயிடும், இவைகளும் நிரர்த்தமா போயிடும், அதாவது விபலம் நிஷ்பலமா போயிடும், பலமே இல்லாம போயிடுமே இந்த ஸ்மிருதிகள் எல்லாம். அதனால ஏன்னா இந்த ஸ்மிருதிகளும் தத்துவத்தை சொல்றது, அந்த தத்துவத்துக்கெல்லாம் தத்துவமா இருக்கக்கூடிய பரதத்துவத்தையும் சொல்றது, இது அவன்கிட்ட என்ன சிருஷ்டி இல்லாம உண்டாச்சு, அவனாலேயே ரஷிக்கப்படுறது. நம்ம நாராயண சப்தம் சொல்றோம், அந்த நாராயண சப்தத்துக்கு அர்த்தமானது மனஸ்மிருதியில சொல்ற இறைவன். ஆப்போ ஆப்போ வை அந்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அந்த அதெல்லாம் எடுக்கிறார் பெருமானார் பாஷ்யத்துல, அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி இத மாதிரியாக எம்பெருமான் கிட்ட இருந்தா இவைகள்லாம் உண்டாச்சு, எம்பெருமான் இல்லைன்னாக்கா இவைகள்லாம் உற்பத்தியே ஆகாது அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போனாரே. எல்லாமே எல்லாமே அவர் சொல்றது, சதஸ்வயம்பூர் பகவான் அவ்யக்தோ இந்திரயன் நிறம் மகாபூதாதிவர்த்தௌஜாஹாசி தமோனுதா அப்படிங்கிறார். அப்ப அது மாதிரி இந்த இது இருக்கு, आपो वही नरपुरना नारायणो जगन्मूर्ति अनंतात्मा सनातनहन महाभारत चल रहे நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பெருமாள் சம்பந்தம் இல்லாம எதுவுமே இல்லை, எல்லா ஸ்திரீகளும். அதனால அவைகள் தான் தத்துவங்கள். அந்த தத்துவம் எல்லா ஸ்திரீகளையும் சொல்லப்பட்டிருக்கே, அதை நீ வந்து அதை விட்டுட்டு பொதுவா ஓம் பக்ஷம் வண்டியே சரின்னு சொல்றது நியாயமாது, அது தவறாது. அதனால இது ரெண்டாவது யோசனம். மூணாவது, ஒரு ஸ்மிருதி சாங்கிய ஸ்மிருதி, பல ஸ்மிருதிகள் எங்கிறது. இதுல வந்து மீமாம்சகர் ஒண்ணு சொல்றார், பூயசாந்து வரியஸ்தம் அப்படிங்கிறார். இன்னைக்கு மெஜாரிட்டி தான், மெஜாரிட்டிக்கு தான் பலம் அதிகம். அதிகமா யார் இருக்காத அவளுக்கு தான் பலம் அதிகம். குலஸ்தியார்த்தே தஜயவேகம் அப்படின்றோம். ஒரு குலம் இருக்கு, அந்த குலத்துல இப்ப சகரன் சொன்ன மொழியோ, சகரனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான் அசமஞ்சசன் பேரு. அசமஞ்சன் என்ன பண்ணா, குழந்தைகள்லாம் பிறகுற குழந்தைகள்லாம் வந்து சரியான இதில் போட்டுடுவான். இப்படி எல்லாம் பண்ணா தேசத்து ஜனங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. போய் சகரன் கிட்ட சொன்ன உடனே மனத்துக்கு தம்பிட்டான், தள்ளிவிட்டான். எனக்கு ஒரு பிள்ளையே அப்படி பிள்ளை பிள்ளை வேண்டாம் எனக்கு அப்படின்னுட்டு அசமஞ்சனை தள்ளி விடுறான். அதன் பிறகு அந்த அசமஞ்சனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கான் அம்சமானுட்டு, அவன் தான் கடைசியில ஜெகத்தை வந்து ஆள்றான். இப்போ குலத்தியார்த்தே விஜயவேகம், குளமா தேசத்துக்கோசமே, தன் குலத்துக்கு ஒண்டி இல்ல, விஸ்வா குலத்துக்கு கெட்ட பேர் வந்துடுறது, இந்த தேசத்துக்கும் கெடுதல் வருது அவனால, அப்படிப்பட்டவன் நம்ம தேசத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான் சகர மகாராஜன். அதனால இப்ப பாருங்க, இப்படி தள்ளி விட்டான்னாக்கா என்ன ஆறுது, எவ்வளவு தவறுது. அதனால தன் குலத்துக்கோசரம் ஒத்தனை தள்ளி விடலாம், ஒரு கிராமத்துக்கோசரம் ஒரு குடும்பத்தையே தள்ளி வச்சுடலாம், ஒரு தேசத்துக்கோசரம் ஒரு கிராமத்தையே தள்ளி விடலாம். இது தர்மசாஸ்திரம் இருக்கு. அந்த மாதிரி பல ஸ்மிருதிகள் ஒரே விஷயத்த சொல்லச்ச, அதுல உன்னுடைய ஸ்மிருதி மாத்திரம் சாங்கிய ஸ்மிருதி மாத்திரம் பிரமாணம்னு சொன்னேன்னாக்க, அதுவும் விபரீதமா சொல்றது. அது மீதி எல்லா ஸ்மிருதியும் பிரம்மாத்மகமான பிரகிருதியை சொல்றது, சாங்கிய ஸ்மிருதி மாத்திரம் அபிரமாத்மகமான பிரகிருதியை சொல்றது. அது சொன்னாக்க அதை எப்படி ஏத்துக்க முடியும், பூயசாமிக்கு பலியஸ்தம். அதனால பல அதிகமா எது இருக்கோ அதுதான பலவத்து, அது இங்க இருக்கு, அது இங்க இருக்கு, பூயசாமிக்கு பலியஸ்தம் இருக்கு. அதனால பல ஸ்மிருதிகள் அப்பிரமாணமா போயிடும். அதனால பல ஸ்மிருதிகள் அப்பிரமாணமா போகக்கூடாதுன்னாக்க உங்க ஒரு ஸ்மிருதியை தள்ளிட வேண்டியதுதான். சிவபிரகாசிகளை சொல்லச்ச அழகான விஷயம் ஒண்ணு சொல்ற, அதாவது ஸ்மிருதிகள் எல்லா விஷயங்கள் தான். இப்ப இவன் என்ன கேட்டான், வேதமே பிரசித்தமா சொல்றதே கபிலர் அப்படி சர்வஜராக இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு எம்பெருமானுடைய அவதாரமாவே சொல்றதே, வாசுதேவனுடைய ரூப கபில ரூபமா வாசுதேவன் அவதரித்தான் அப்படின்னு சொல்ற கேஷ்ணவ ராமாயணம். அதே மாதிரியாகவே மகாபாரதம் சொல்றதே, இப்படி கபிலர் அவ்வளவு ஒத்தியா சொன்னச்ச, அதை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு எப்படி அப்படின்னு. அதுக்கு பதில் இவோ மனுவை பத்தி அந்த மாதிரி சொல்லி கொடுத்து, இவன் எல்லா ரிஷிகளை பத்தி, ரிஷிகள் எல்லாமே எல்லா வேதங்கள்லயும் ரிஷிகள் எல்லாம் கொண்டாடப்படுறா. ஏன்னா அந்தந்த மந்திரங்களை திரஷ்டாவா எல்லாம் இருக்கா, திரஷ்டாவா வந்து இதுக்கு உற்பத்தி பண்ணல, கண்டுபிடிக்கிறா நேர பார்த்து பார்த்து அபூர்வமான மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தவா ரிஷிகள் எல்லாம். அதனாலதான் ரிஷின் பேரு நேர பார்த்து. அதனால இப்போ இத மாதிரி எல்லா ரிஷிகளை பத்தியும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இவர் ஒண்டி வஸ்தி அப்படின்னாக்க அப்போ ஸ்மிருதியும் சொல்லிச்சேன்னா அது பதில் சொல்ற சிவபிரகாசிய, அப்படி கிடையாது. ஸ்மிருதி எல்லாரும் ரிஷிகள் தான், எல்லாரும் ஸ்மிருதிகளை எழுதியிருக்கா வாஸ்தவம் தான். ஆனால் நியாயானுகிரகீதமாகவும் சுருத்தி அனுகிரகீதமாகவும் இருக்கக்கூடிய ஸ்மிருதி தான் பிரபலம். நியாயம் அப்படின்னா கிரமமா இருக்கணும், ஸ்ருதிக்கு விரோதம் இருக்கக்கூடாது, தர்க்கத்துக்கும் விரோதம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய இது ஸ்மிருதி இருக்கே அதுதான் பிரபலம். அது மன்வாரி ஸ்மிருதிகள்ல இருக்கு, ஆனால் உங்க ஸ்மிருதியில அது இல்லை. ஏன்னா தர்க்க விரோதம் வந்துடுறது, என்ன தர்க்க விரோதம் என்ன? பிரமாணமா, தர்மிகிராக பிரமாணமா இது இருக்கு, தர்மிகிராக பிரமாணமா இது இருக்கு. இது இந்த வேதம், அந்த வேதமானது பிரம்மாத்மகமான பிரகிருதியின் தான் சொல்லிட்டு போயிடுச்சு. மாயாம் பிரகிருதின் வித்யா மாயினம் தி மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே நாம பார்த்துருப்போம் அதை போன பாதத்துல. அப்படி இருக்கச்ச இது இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது தவறு. அதனால இந்த இடத்துல அந்த விரோதமும் உங்க சித்தாந்தத்துல வந்துடுறது. சாங்கிய பிரதி பிரகாரம் பார்த்தோம்னாக்க அந்த வேதத்துக்கு விரோதம் வருது. அது மாதிரி பல ஸ்மிருதிகளும் ஒரே சம்வாத ஞானம் பிரமாணம் நீங்க சொன்ன பாருங்க, அத்தனை ரிஷிகளும் ஒரே மாதிரி சொல்லச்ச நீ சொல்றதுதான் சரின்றது எப்படி? அதுவும் தவறு. அதனால ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. உன்னுடைய தத்துவத்தை ஒத்துண்டாக்கா எல்லாம் விரோதமா போயிடுறது, எல்லாம் விரோதமா போயிடுது. நீ சொல்ற தத்துவத்தை ஏத்துக்க முடியாது, நீ சொல்ற தத்துவத்தை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னா இவன் வந்து இன்னொரு விஷயத்த சொல்ற, நீ சாங்கியஸ்மதி எழுதினவர் கபிலர், அவர் வேதத்தை சாட்சாத்தார், அவர் வந்து இப்படி அப்ரமாத்மகமான பிரதானம் தான் காரணம்னு சொன்னார், அதான் ஏத்துக்கணும் நீ சொன்ன, அதுவே அபத்தம். ஏன் அப்படின்னாக்கா எல்லா ரிஷிகளும் வேதத்தை சாட்சாத்தாரோ இல்லையோ? ஏன் இவாருக்கு மாத்திரம் கபிலஸ்மிருதி சொன்ன மாதிரி அப்ரமாத்மகமான பிரதானம் ஏன் இவா பார்க்கல? ஏன் இவா மாத்திரம் இது மாதிரி சொல்றா? இவா மாத்திரம் அது மாதிரி சொல்றாரு. ஏன்னா இந்த அத்தனை ரிஷிகளும் பிரம்மாத்மகமான பிரகிருதின்னு சொன்னா சாங்கியத்த தத்துவத்தை சொல்லக்கூடிய தரிசனம் அவளுக்கு வரல. வேதத்தை நேர பார்க்கறது எல்லா ரிஷிகளும், அதுல இந்த ரிஷிகள் மாத்திரம் பிரம்மாத்மகமான பிரகிருதி, வேதம் சொன்ன பிரகிருதி. அதுலிருந்து எப்படி எப்படின்னா சிருஷ்டி உண்டாருது, அது பெருமாள் சம்பந்தமானது. அப்படித்தானே இவா அத்தனை பேரும் சொன்னா? ஏன் அவ சொன்னாவா இவளுக்கு வரல? சரி, இன்னொன்னு மகாபாரதத்துல புத்தரே பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றது. ஆனால் அந்த புத்தர் சொன்ன தத்துவத்தை நீயும் கிரணம் பண்ற, பௌத்தனா அவளும் கிரணம் பண்றான், பௌத்தனா எல்லா தார்சனிகாலும் கிரணம் பண்ணிடுவான். அந்த புத்தர் பெருமாளுடைய அவதாரம் தானே, அப்படியே ஏத்துக்க வேண்டியதானே? சாய்க்க போறாரு, காரணம் சொல்ல போறாரு. ஏன் வந்து பெருமாள் வந்து இந்த மாதிரி புத்த அவதாரம் எடுத்தார்? ஏன்னா பாஞ்சராத்திரமே அந்த சொல்லிட்டு போயிருக்கு. அதுக்கு சமாதானம் சொல்ல போறாரு சுவாமி, இந்த சாராவோட சாய்ச்சி போற சமாதானம். அதனால இந்த மாதிரி எவ்வளவோ இது விரோதம் இருக்கு. அப்ப நீ புத்தரை ஏத்துட்டியா? அது மாதிரி பிரகஸ்பதி அன்னைக்கே சொன்னோம், லோகா ஏத்திக்க மதம், சார்வாக்க மதம், தேகமே ஆத்மா பிரத்யக்ஷம் வேண்டிதான் பிரமாணம். அந்த லோகம் இந்த லோகம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ கடன் வாங்கியாவது நெய் சாப்பிடணும், உடம்ப வேணும்னா வளர்த்துக்கணும், உடம்புனால என்ன என்ன சுகம் வருதோ அதுதான் மோட்சமே. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது மோட்சம்ன்றது. இல்லாத விஷயத்துக்குலாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை கூட ஜாபாலிந்த மகரிஷி ராமன மயக்கணும்ன்றதுக்கோசரம் அப்பா ஆகுது அம்மா ஆகுது, அப்பா சொன்ன பிதர்வாக்கிய பிரிவா அவனும் பிதர்வாக்கிய பிரிவா அவனும் நீ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்லையா? அதெல்லாம் தேவையே இல்லை. லோகத்தில் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு இந்த நாஸ்திகவாதம் பேசுறாரு அவர், கண்ணாமணன் வெயிறார் ராமன். அதன் பிறகு ஜாபாலிய தப்பா நினைச்சிக்காத, நீ வந்து எப்படியாவது திருப்பி ராஜ்யத்தை வாங்கிக்கணும், தேசத்துக்கு வந்துடணும், அதுக்கோசம் தான் நான் அப்படி சொல்றேன், மற்றபடி எனக்கு நான் என்ன நாஸ்திகி நான் தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதனால இந்த மாதிரி இவன்லாம் சொல்ற சார்வாக அந்த பிரகஸ்பதி மகர்ஷியை பத்தி தேவகுரு அவர் அவரை பத்தி உபநிஷத்தை அவ்வளவு தூரம் சொல்றது, வேதங்கள் பத்தியா சொல்றது அவர் பிரகஸ்பதியை பத்தி. அதுக்கோசரம் அவர் சொன்ன சார்வாக நம்மளால எடுத்துக்க முடியுமா? தேகமே ஆத்மான்னு ஆயிடுமா? அதனால எல்லாம் இது மாதிரிலாம் கூடாது. வேதம் சொல்லி தவிர வேதம் அசுராளர்கள்தான் சொல்றது, சுரோஜனனை பத்தி சொல்றது, அசுரா என்னென்ன பண்ணு சொல்றது, அதுவும் வேதம் சொல்லிடுத்துன்றதுனாலயே அவள் எடுத்துக்க முடியுமா? அதனால இதெல்லாம் கிடையாது. வேதம் சொல்லித்து, புராணம் சொல்லித்து, இதிகாசம் சொல்லித்து, பாரதம் சொல்லித்துலாம் வேண்டாம். வேதத்துக்கு விருத்தமாக சொன்னாரா இல்லையா? வேத விருத்தமா சொன்னாக்க அது அப்படியே விட்டுணும். அதனால தோஷமற்ற மன்வாதி மகர்ஷிகள் வேதத்தை சாட்சாத்கரித்து அவ எதை சொன்னாலோ அதுக்கு விருத்தமாக இந்த சாங்கிய தத்துவத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சாங்கிய சிறைகள்ல அதனால அதெல்லாம் அப்புறமானம் தான். அதான் அது அப்படியே எடுத்துடணும், எடுத்துடணும், தள்ளிடணும், நமக்கு வேண்டியது இல்லை. மன்வாதி ஸ்மதிகளை தான் எடுத்துக்கணும். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரணை. அவன் இப்ப இங்க சாய்க்கிற சுவாமி ஸ்லோகத்தினால பாருங்க, ராமாயணாதோ பிரணதி நிபுணதீஹி பக்தி வேதாந்த தத்துவம் தஸ்மாதஸ்மத் விதூரே ஸ்ருதி சிரசி ததுப்யைவ நிஷ்கர்ஷணம் ஸ்யாத் ஏகார்த்தமன்வாதி அனக பகுக்கீரா தத்ர தத்வார்த்த சித்தே. அசௌ கபில ரிஷி, இந்த கபில ரிஷின்ற கேரே இவர் ஸ்மர்த்தா, சாங்கிய ஸ்மிருதிக்கு இவர் தான் கர்த்தா, ஸ்மரித்தவர், வேதத்தை சாட்சாத்தரித்து அது ஸ்மிருதி ரூபமா பண்ணினவர், அதனால இவர் ஸ்மர்த்தா. அது மட்டும் இல்ல, சுத்தீவ கீதா, வேதமே இவரை பத்தி ஒத்தியா கொண்டாடுறது. ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, ரிஷிம் தப்பு ரிஷிம் பசுதம் தப்பிலம் அப்படின்னா சொல்லி, ரிஷியானவர் இவர் வந்து பிறந்த, இவர் எப்படிப்பட்டவர், இவர் ஞான சர்வஜர், ஜாயமானத்திலேயே ஜாயமான அவஸ்தையிலேயே திருமணம் கடாட்சிக்கப்பட்டவர், அப்படி ஆகும் எப்படி ஆகும்னா அது ஒத்தியா சொல்லிடுச்சு. இவர் சுவாரஸ்யம் தான், வாசுதேவாம் சுபுதான்னு சொல்லிட்டு கடைசியில வாசுதேவனே இல்லைன்னு சொல்ற வருவன். இதுதான் சுவாரஸ்யம் நான் பேசுறது. அதனால இந்த மாதிரி விபரீதமா அவ சொல்ற சுத்தியை கீதா, அது மட்டும் இல்ல, இது வந்து சுவாமி சாய்க்கிறது, சுவாமி ஒரு யுக்தி எல்லாம் காமிக்கிறது. ஏன்னா உங்க ராமாயணத்திலே இப்படி சொல்றக்கே, நீ ஒத்துன்னு இருக்கிற வேதத்திலேயே இப்படி சொல்றக்கேன்னு அவ சொல்ற. அது மட்டும் இல்லாம ஸ்ரீமத் ராமாயணத்திலயும் அது மாதிரி இருக்கு. வாசுதேவனுக்கு அம்சம், வாசுதேவனுடைய அம்சம் இவர், ராமாயணம் பாகவதம் அதெல்லாம் இருக்கு, வாசுதேவ அம்சனா இவர் இருக்கு. கியாதகனுக்கு அம்சமாகவே இவர் பிரசித்தமானவர். அதான் ஏற்கனவே சொன்ன மொழியோ, எஸ்யம் வசுதா கிருஷ்ணா வாசுதேவஸ்ய தீமதா காபிலம் ரூபமாஸ்யாய. எவனுடைய காபில ரூபம், அவனுடைய ரூபம் தான் வந்து இந்த காபிலமா வந்துருச்சு, கபிலம் கபில ரூபமா வந்துருச்சு. இந்த பிரபஞ்சத்தையே தரிக்கிற புனித ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. அது மட்டும் இல்ல, அவர் பிரணிதி நிபுண தீகி, சாமான்யமான புத்தி இல்ல அவருக்கு, ரொம்ப அஷ்டாங்க யோகம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இவர் பண்ணினவர். அந்த மாதிரி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி நல்ல புத்தி வந்திருக்கு இவருக்கு, பட்டுத்தரமான புத்தி, பட்டுவான புத்தி, பட்டுத்தரமான புத்தி, பட்டு சமமான புத்தி, பட்டு சாதாரணமானது, பட்டுத்தரம் விசேஷமானது, பட்டுத்தரம் ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டம் நிபுணமானது சொல்லுங்க. அந்த மாதிரி பட்டுத்தரமான புத்தி இவருக்கு இருக்கு. அதனால பிரணிதி நிபுணதி, பிரணிதி பிரணிதினாக்கே இந்த அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் அதுல நிபுணர் இவர். அப்படி நிபுணராக இருந்ததுனால இவருக்கு நல்ல ஞானம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட அசௌ இவர் வேதாந்த தத்துவம் பக்தி, வேதாந்த தத்துவத்தை அவர் நமக்கு வந்து உபதேசித்த. அத மாதிரி பாகவதத்திலையும் ரொம்ப அழகா அவரை பத்தி உபதேசிட்டு, அதனால இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டதுனால தஸ்மாத்து கபிலர் வந்து வேதமும் வேத பிரசித்தி ஸ்மிருதி பிரசித்தி இதிகாச பிரசித்தி இருக்குது. அதனால நமக்கு பரம ஆப்தர், ஆப்தர் சுதந்திரம் எடுத்து தானே ஆகணும், மகர்ஷியாக இருக்காரு. அதனால இவர் வந்து பிராமணிக்கர் தான், இவர் சொல்றது நாம அப்படியே ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் நீ கேட்டேனாக்க அவைகள்லாம் ஆன்ய பரிகம், வேற விஷயத்தை சொல்றது, கர்மாவை சொல்றது, தர்ம தர்ம தர்மசாஸ்திரத்தை சொல்றது, ஆச்சாரத்தை சொல்றது, அதுவும் இதுவோ தத்துவத்தை உண்டி சொல்றது. அதனால அஸ்மத் விதூரை, நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு தத்துவம்ன்றது, வேதார்த்தம் இந்த வேதார்த்தம்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்குது. இப்படி தூரத்துல இருக்கிறதுனால நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியாது. தஸ்மாத் அஸ்மத் விதுரை, ஆகையினால் இவர் ஆஸ்திரா இருக்க ரொம்ப பிரசித்தமானவர், பிராமணிகர் இவர். அதனால என்ன பண்ணணும்னாக்க, அஸ்மத் விதுரை நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய சுதி சிரசி வேதாந்தம், சுதிக்கெல்லாம் சிரசா இருக்கு வேதாந்தம், அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்டதெல்லாம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க, கபிலர் என்ன சொன்னேரோ அதனாலேயே சாங்கிய ஸ்மிருதியினாலேயே நிஷ்கர்ஷணம் நிஷ்கர்ஷிக்கணும். நிஷ்கர்ஷன தீர்மானம் பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும். அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னாக்க இதுதான் நமக்கு சரியான பட்சம். சாங்கியம் சொல்றதுதான் அப்ரமாத்திரமான பிரதான காரணம்தான் சரி, உங்க வைதிகமான பட்சமே அபத்தமானது, அது தவறானது, அது மாதிரி நிஷ்கர்ஷனம் பண்ணிடணும். அதனால சாங்கிய தத்துவம் சித்திக்கிறதே தவிர்த்து வைதிக தத்துவம் பிரம்ம காரணமாகவும் சித்திக்கல அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணா அது தவறு. நஸ்யாத் அது கிடையாது, நீ சொன்னது சம்பவிக்காது. ஏன்னா ஏகார்த்த மன்வாதி அணக பகுதியா, ஏகார்த்தம் பரஸ்பர விரோதம் இல்ல, விரோதம் இல்லாத அர்த்தம் சொல்றது. மனுஸ்மதியோ எந்த ஸ்மதிய பார்த்தாலும் எந்தமானையே பரமாத்மாவையே சொல்லிட்டு போயிடுச்சு ஸ்மதிகள். அந்த பரமாத்மா கிட்ட இருந்தான் சிருஷ்டி உண்டான ஒரே விஷயத்தை சொல்றது. ஏகார்த்தமா இருக்குது, மண்வாதி அணகிரமா இருக்கு. கிரகனக எழுத்துன்னு அர்த்தம், சப்தங்கள் அர்த்தம், அவளுடைய ஸ்மதிகள் அர்த்தம் வச்சுக்கோ. ஒரே அர்த்தத்தை சொல்றது. அது எது? மண்வாதி மகளிர்களுடைய அனகமான தோஷமற்ற பகுதிரா, பல சப்தங்கள், அதாவது பல ஸ்மதிகள் அர்த்தம். அந்த மண்வாதியம் ஏன்னா மனு சுருடுத்து எத்தை கிஞ்சினே தத்பேஷம், மனு எதை சொன்னாலும் அது மருந்து, அது அப்படியே எடுத்துக்கணும். என்ன எப்பேற்பட்ட மருந்து? சகல சாம்சாரிக ரோகம் இருக்கு பாருங்கோ, என் சம்சாரத்துல என்ன என்ன ரோகங்கள்லாம் வருமோ அந்த ரோகத்துக்கெல்லாம் மருந்தா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால அது அப்படியே தான் ஏத்துக்கணும், அதுதான் பிரதானம். அதனால அனகமான தோஷம், அனகமான அது அகம்னா தோஷம், அனகம்னா தோஷமற்றது, தோஷமற்ற அவருடைய, அதாவது நமக்கு கோபம் வருது, தாபம் வருது, எரிச்சல் வரும், வெறுப்பு வரும், அருவறுப்பு வரும், கஷ்டம் வரும், அந்த சமயத்துல நம்ம பேசுற பேச்சுலாம் தவறா கூட முடிஞ்சிடும். நம்ம சாஸ்திரிகளா இருந்ததுனாக்க நல்ல இதெல்லாம் வரும். இப்ப தன்னிட்ட போய் கேட்டார், ஒரு மாமி போய் கேட்டார், இது சாலகிராம மூட்டைகள்லாம் எங்க கிடைக்குன்னு கேட்டான். ஏதோ கோபம், யார் கேள்வி கேட்கப்பட்டாலோ அவருக்கு ஏதோ கோபத்துல இருக்காரு. அந்த கோபத்துல அவர் தான் பண்ண தெரியுமா, பூவா நதி இருக்கே அது கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டவாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு, அப்புறம் கொஞ்சம் சுதாரித்து ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டேன், நேபாளத்தில் கண்டக நீதியில் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்புறம் சொல்றேன். இப்போ நமக்கு நம்ம மனசு எதுல லைட் இருக்கோ அதுக்கு அனுகுணமாக நம்ம வார்த்தைகள் மாறி போயிடும். சுலோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனாக்க திருச்சி திருச்சி பேசணும், கோபம் வந்ததுனாக்க எதிர யார் இருக்கானே தெரியாது. ராமாயணம் சொல்லச்ச புரோதம் இருந்ததுனாக்க, கோபம் இருந்ததுனாக்க குருவை கூட கொண்டு போடுவான் அவன், குரு ஹன்யா ஆச்சாரியனை கூட கொண்டு போடுவான் அவன், கோபமானது அந்த மாதிரி படுத்து விட்டுடுவோம் அப்படின்ட்டு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. அதனால நமக்கெல்லாம் எத்தனையோ உணர்ச்சிகள் அதிகம், அந்த உணர்ச்சிகளுக்கு அனுபவமாக நம்ம பேச்சுல பொய் இருக்கலாம், உண்மை இருக்கலாம், ரெண்டும் கலந்திருக்கலாம், தவறான விபரீத வார்த்தைகள்லாம் இருக்கலாம். ஆனா இவாள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, பரம சாத்விக அக்ரேசராள், எல்லாரும் பிரம்மவித அக்ரேசராள், பிரம்மவத்துக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்துன்னு நமக்கோசம் நமக்கு வைத்துவா, அப்படிப்பட்ட தபஸ்விகளான மன்வாதிகள். அதனால இவாளுடைய சப்தங்கள்லாம் தோஷமே கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் சாந்தரசம், எல்லாருமே கருணாரசம் வசதி, கருணாரசம் வசதின்னு சொல்லிட்டு இருப்பா இதுல நாடகங்களுக்கு எல்லாம், காவியங்களுக்கு எல்லாம். ஆனா நம்ம சாஸ்திரத்தை படி வேதாந்த சாஸ்திரத்தை சுவாமி சங்கல்ப சாக்கிச்ச சாந்திரசனே ரொம்ப சுந்தரம். சாந்திரசன் தான் சரியான செய்தி. அதனால ஏன்ன மனசு சாந்தியா இருக்கிறதான் சுவாசனத்தை நொட்டிக்க முடியும். அதனால இவன் பரமசாந்தாள். அதுவும் பகு நிறைய நிறைய ரிஷிகள் வெறும் மனு அண்ணா மனு இருக்கு, யாஜ்ஞர், வசிஷ்டர், ஹாரிதர், யாசர், இப்படி எத்தனை எவ்வளவு ரிஷிகள், அத்தனை சூத்திரக்காரர், லாபசந்தர், போதாயனர், எத்தனை பேர் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இந்த மாதிரியாக பல ரிஷிகள். அதனால பல ரிஷிகளுடைய சப்தங்கள்லாம் ஸ்மிருதிகள்லாம் சாமான்யமானது இல்ல. அதெல்லாம் ரொம்ப வசந்த இது தோஷமற்றது. அந்த ஸ்மிருதி ரூபமான கிரண்டா கீஹி கிரவ் கிரக கிரா அப்படின்னு திருதியா ஏகா திருதியா மூணாவது பக்தி வேற்றுமை. அந்த ஸ்மிருதியினால தத்ரன்னு எங்க நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய உபநிஷத்திற்கு வேதாந்தம் அதுல கூட தத்துவார்த்த சித்தி வந்துடும். இவைகளினாலேயே தத்துவார்த்தமானது நமக்கு சித்திச்சுக்கணும். வேற ஒண்ணும் நமக்கு வேண்டாம். பன்மாதி மகர்ஷிகள் இருக்காளே அவள்னாலேயே நமக்கு தத்துவம் சித்திச்சுக்கணும். என்ன எத்தனை இதுல ஹேத்து ஒரே அர்த்தத்தை சொல்றது தோஷமற்ற அர்த்தம். அது பல ஸ்மிருதிகள் இருக்கு. அது சூக்தி அழகான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனையும் நமக்கெல்லாம் பிடித்த விஷயங்கள். அவைகள் சுதிகளில் சொல்லப்பட்டது. அந்த சுதிகளில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க இவன் மன்வாதி மகர்ஷிகள் பண்ணப்பட்ட இதை வச்சு பார்த்தாலே போகும். ஆக நீங்க சொன்னீங்களே சாங்கிய தத்துவம் சாங்கிய ஸ்மிருதி தான் தத்துவத்தை சொல்லணும்னு அதுவே அபத்தம். இவைகளும் தத்துவங்களை அழகா சொல்றது. தத்துவங்களை இவைகள் தான் அழகா சொல்றது. அதனால இந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்மிருதிகள் இருக்கு. தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்மிருதிகள் எது இருக்குதோ அதுதான் அத்தியானது. அந்த மன்வாதி ஸ்மிருதிகள்னால்தான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகவே இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை இந்த ஸ்லோகத்துல பேசுகிறார் சுவாமி. வாங்க இப்போ மொத்த கபில ரிஷிரதோ வாசுதேவாம்சபூதாயநாதோ பிரணிதி நிபுணதீ பக்திவேதாந்தத்வம் தஸ்மாத் அஸ்மத் விதூரே ஸ்ருதி சிரசி ததுக்தி இவ நிற்கர்ஷணம் ஸ்யாத் நத்யா ஏகாத்த மன்வாத் ஜனக பௌத்யா தத்ர தத்வா ஸ்வசித்தே. இந்த அதிகரணத்துல ரெண்டு சூத்திரங்கள் தான். சிலர் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அந்த அவகாசம் இருக்கு. முதல் சூத்திரம் ஸ்மிருதி அனவகாச தோஷ பிரசங்க இது சேது அந்யஸ்மிருதி அனவகாச தோஷ பிரசங்கா. ஸ்மிருதி கபில ஸ்மிருதி நீங்க கணக்க கபில ஸ்மிருதியில சொன்ன தத்துவத்தை அனுகுணமாக இந்த வேதத்துக்கு உபநிஷத்துக்கு உபபிரமணம் பண்ணலைன்னாக்கா அப்போ அந்த காப்பில ஸ்மிருதி இருக்கே அதுக்கு அனவகாச பிரசங்கம் வந்துடும். அனவகாசம்னாக்க நிர்விஷயத்துவம் விஷயம் இல்லாம போயிடும். ஏன்னா மன்வாதி ஸ்மிருதிகளுக்கு தர்மசாஸ்திர விஷயமா கூட அர்த்தம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு விஷயம் இருக்கு. ஆனால் இது தத்துவத்தை உண்டு சொல்ல வந்தது. அதனால இதுக்கு நிரவகாசத்துவம் அதாவது அனவகாசம். அனவகாசம்னாக்க நிரவகாசம் விஷயம் இல்லாம போயிடும். விஷயம் இல்லாம போயிடுச்சுனாக்க நிஷ்பலமா போயிடும். அதனால அப்பிரமாணமா போயிடுமே அந்த தோஷம் வந்துடும். பொத்தியனவகாச தோஷ பிரசங்க இதுக்கே பிரசங்கம் வந்துடும் அப்படின்னு என்ன நீ பிரசங்கம் என்ன அர்த்தம்னா அனிஷ்டத்து பிராப்தி பிரசங்கம். அவனுக்கு அனிஷ்டம் எது சாங்கிய ஸ்மிருதிக்கு அப்பிராமான்யம் வந்துடுமே நிர்விஷயத்துவம் வந்துடுமே நைஷ்பல்யம் வந்துடுமே அப்படின்னு அவன் சொன்னான். அத அது வந்து பிரசங்கம் இல்ல அதுதான் உண்மை. எங்களுக்கு இஷ்டம் தான் அது. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் உங்க பட்சம் அப்புறம் வாங்கினா எங்களுக்கு வசதி. ஏன் அப்படின்னா நீ வேதத்துல சொல்லாத அப்பிரமாத்மகமான பிரதானத்தை நீ ஒப்புட்ட அதனால என்ன அது கிடையாது நீ சொல்றது. ஏன்னா அந்யஸ்மிருதி அனவகாச தோஷ பிரசங்கா. அந்யஸ்மிருதி மனு முதலான மகர்ஷிகள் அவளுடைய அத்தனை அந்யாசாம் ஸ்மிருதினாம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பல ஸ்மிருதிகள், அந்த ஸ்மிருதிகளுக்கெல்லாம் அனவகாசன்ற தோஷம் வந்துடும். ஏன்னா அவைகளும் தத்துவத்தை சொல்லிடுத்து, அவைகளும் பகவான் ஆராத்தியனாகவும், கர்மாக்கெல்லாம் ஆராதனமாகவும், உபாசகன ஆராதகனாகவும், ஆராதனங்கள் ஆராதகர்கள் ஆராத்தியம், இப்படி ஆராத்தியன் எம்பெருமான், ஆராதனங்கள் கர்மாக்கள், ஆராதகாலோ உபாசகர் அப்படின்னு அழகா பிரித்து சொல்லி தத்துவத்திலேயே முடிஞ்சிருக்கு. அவைகளும் தத்துவத்தை சொல்றது, ஒன்றும் தத்துவத்தை சொல்றது என்ற. ஆனால் நீ சொன்ன மாதிரி இவ அத்தனை பேரும் சொல்லலையே, அதனால ஒரு ஸ்மிருதியை ஒத்துண்டோம்னாக்க அனைத்து ஸ்மிருதிகளும் நிர்விஷயமாக நிஷ்பலமாக அப்பிரமாணமா மாறிடும். அந்நஸ்மிருதி நமக்கு அது தோஷ பிரசங்கம், அந்த தோஷம் வந்துடும் உனக்கு. அந்த ஒரு தோஷம் என்னன்னாக்க இப்ப இங்க தோஷம் வந்துடுறது, அனைத்து ஸ்மிருதிகளுக்கும் தோஷம் வந்துடும். அதனால அது மாதிரி ஒத்துக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது சூத்திரம் இதரேஷாந்த அனுகுலத்தே. இதரேஷாம், நீ வந்து கபிலர் வந்து வேதத்தை நேர பார்த்தே அப்படின்னு சொன்னியே, அதுக்கு சமாதானம், வேதத்திலேயே ரொம்ப பிரசித்தமா இருக்கு அப்படின்னு, அதுக்கு சமாதானம் இதரேஷாந்த அனுகுலத்தே. கபிலர் எந்த மாதிரி தத்துவத்தை பார்த்தேன்னு அவர் சொல்றோ அதே மாதிரியாக இதரேஷாம் மன்வாதிகளுக்கு அனுகுலத்தே, இதரேஷாந்த அனுகுலத்தே அவதானம். அதாவது அத மாதிரி இவாள்லாம் இருக்காளே மன்வாதி மகர்ஷிகள், கபிலர் பார்த்தா மாதிரி, கபிலர் சொன்ன தத்துவத்தை மாதிரி நீதி யாருக்குமே வரலையே. ஏன்னா அனைத்து மகர்ஷிகளும் ஒரே மாதிரிதான் அர்த்தம் சொல்லிட்டு போறா, பல தத்துவமானது பரமாத்மா, அந்த பிரம்மத்துக்கு அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக பிரகிருதி இருக்கு, அந்த பிரகிருதியிலிருந்து பிரம்மாத்மகமான பிரகிருதியிலிருந்து இந்த பிரபஞ்சமானது படைக்கப்படுகிறது. அதனால சூக்ஷ்மம் பிரம்ம காரணம், சூழகம் பிரம்ம காரியம், இப்படிதான் இருக்கு உபலப்தின்னு அடையிறது. அந்த மாதிரி அடையலையே வாழ்லாம் ஞானத்தை, எல்லாரும் வேதத்தை ஒன்னா பார்த்திருக்கா. ஆனால் சாங்கியன் எப்படி பார்த்துண்டு, கபிலர் எப்படி பார்த்து சொன்னேரோ அது மாதிரி இத்தனை ரிஷிகள் சொல்லலையே, அவளுக்கு அது மாதிரி வரலையே. தத்துவ ஞானம்ன்றது அது மாதிரி வேதத்தினால வரல, அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி சொல்றதுனால இதுதான் பிரமாணம். ஆகவே இதுக்கு விருத்தமாக சாங்கிய ஸ்மிருதி இருக்குன்றதுனால இந்த சாங்கிய ஸ்மிருதியை வச்சுட்டு இந்த ஸ்மிருதியை வச்சுட்டு ஆட்சேபம் பண்ண பார்த்த, எங்களுடைய தத்துவத்தை அசைக்க பார்த்தனே, அதை அசைக்க கூட முடியாது. எங்க வேதாந்த தத்துவமானது எங்க ஸ்மிருதிகளாலதான் சாதிக்கப்படும், உங்க ஸ்மிருதியானது எடுபடவே எடுபடாதீங்க, அதனால அசைக்க முடியாது எங்க தத்துவத்தை. இதான் இங்க தோஷம், அதாவது உங்க ஸ்மிருதிகள்லாம் தவறு, எங்க ஸ்மிருதிகள் என்ன சொல்றதோ அதான் ஏத்துக்கணும், அதனால பிரம்மகாரணவாதம் வராதுன்னு அவன் கேட்டான், அது வரும் வரும், பிரம்மகாரணவாதம் கண்டிப்பா வந்துடும். ஏன்னாக்க அனைத்து ஸ்மிருதிகளும் அவ்வளவு திருடமா இருக்கு அப்படின்னுட்டு இந்த அதிகாரத்தில் ரெண்டு சூத்திரங்களுடைய அர்த்தம். ஆக முதல் அதிகாரம் முடிஞ்சிருக்கு. அதிகார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.